அற்புதமான ஒரு பதிவு இது. நிச்சயமாக நம்ம குழு நண்பர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இதை, என் வரப்புங்கிறது நிரந்தர வருவாயை கொண்டு வரக்கூடியது, சரியா? வயலுங்கிறது நம்ம பயிர் வச்சால் தான் ஒரு தடவை தான் விளையும். வயலில் கம்பு வச்சாலோ சோளம் வச்சாலோ கேழ்வரகு வச்சாலோ நெல் வச்சாலோ ஒரு தடவை தான் விளையும். பொதுவாக இந்த மாதிரி பயிர் வகைகள் வரப்பில் வைக்கிற கத்தரிங்கிறது ஆண்டு முழுவதும் காய்க்கும் இல்லையா? வரப்பில் வைக்கிற ஒரு தென்னை வச்சோம்னா அது 100 வருஷம் கூட காய்க்கும், நாட்டு மரமாக இருந்தால். அது மாதிரி புளிய மரம், மாமரம், முருங்கை மரம் பல ஆண்டுகளுக்கு தொடர் வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் வரப்பு, சரியா? அதே மாதிரி வரப்போட சரிவுங்கிறது நெல் வயலினுடைய உள்பகுதியில் உள்ள நீரை தேக்கி வைக்கிறது. 45 டிகிரி சரிவுங்கிறது தான் நம்ம நிலத்திலேயே நீரை கட்டமைக்குது, சரியா? அடுத்தவங்க தோட்டத்துக்கு கூட திருட்டு போக முடியாத அளவுக்கு நிலத்தில் நீரை கட்டமைக்கிறதுங்கிறது அந்த சரிவு. இந்த அடிப்படை புரியணும். அந்த சரிவு தான் என்ன செய்யுது, நிறைய மண்புழுக்களை உற்பத்தி பண்ணுது. சூரிய வெளிச்சம் நேரடியாக அந்த இடத்துல படாது, வரப்போட உச்சி சமதளமாக இருந்தால் அங்கே படும், நிலத்தில் நேரடியாக சூரிய வெப்பம் தாக்கும், ஆனால் சரிவில் சூரியனுடைய வெயில் படாது. அந்த சரிவில் வைக்கிற உரம் தான் வந்து அற்புதமான மடித்து போகிற வினை வந்து சரிவில் தான் நடக்கும், சரியா? மக்குதல் மடித்தல்னு சொல்கிறோம் பாருங்கள் அது. ஏன்னா பூமியில் தோண்டி உரத்த வச்சிங்கன்னா அது அவிஞ்சு போயிடும், சூடாயிரும். பூமியில் குழியை தோண்டி உரத்த வச்சு மூடுனீங்கன்னா குழிவுள்ளே சூடு தான் ஆகி வெந்து போயிடும் உரம். அது போலவே மேலே தரையில் பரப்புனீங்கன்னா காஞ்சி போயிடும் இல்லையா? மன்னிக்கணும், அது மாதிரியே தண்ணியில் கொட்டினா உரம் வந்து அழுகி போகும். வரப்போட சரிவுங்கிறது எந்த காலத்துலேயும் நீர் நிற்காத இடம், அதே சமயம் சீக்கிரம் காய்ந்து போகாத இடம், சூரியனுடைய வெப்பமும் நேரடியாக தாக்காத இடம். அதனால் மடித்தல் வினைங்கிற நடக்கிற இடமே சரிவு தான், வரப்போட சரிவு தான். அதனால் அங்கே வைக்கிற உரம் எப்படிப்பட்ட உரமாக இருந்தாலும் அது மடித்தல் வினையை சந்திக்கும். அப்போது வந்து அற்புதமான உணவுப் பொருளாக அது மண்புழுக்களுக்கு மாறும், சரியா? மண்புழுக்கள் வயலில் நெல் வயலில் தண்ணி அதிகரிச்சதுன்னா மண்புழுக்கள் மேலே ஏறி போய்க்கும், சரிவாக இருக்கிறதுனால நீர் குறைய குறைய மண்புழுக்கள் கீழே இறங்கி வந்துடும். மறுபடியும் சுத்தமாக வரப்பில் ஈரம் அத்து போச்சுன்னா அந்த மண்புழுக்கள் நிலத்தை ஊடுருவி சென்று நிலம் முழுவதும் மண்புழு உரங்களை உற்பத்தி செய்யும். இந்த சரிவில் வைக்கிற உரம் வந்து நீண்ட நாளைக்கு இருக்கும். வயலில் ஒரு உரத்தை போட்டு உழுதோம்னா அது ஒரே ஆண்டில் சரியாயிடும், அடுத்த ஆண்டு திருப்பி அந்த நிலத்தில் அந்த உரம் இருக்குமாங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் சரிவில் வரப்போட சரிவில் வைக்கும்போது அந்த உரம் அப்படியே தான் இருக்கும், ஏன்னா மேலே மண்ணை போட்டு போத்தியிருக்கோம், அந்த உரம் வந்து அழிய போகிறதே இல்லை, சரியா? அதனால் சில பல ஆண்டுகளுக்கு, சில ஆண்டுகளுக்காவது அந்த உரம் வந்து இருந்து தொடர்ந்து வேலை செஞ்சிகிட்டே இருக்கும். ரெண்டாவது, வெறுமண்ணாக இருந்ததுன்னா வெறுமண்ணில் நினச்சோம்னா, வெறுமண்ணை நினச்சோம்னா சீக்கிரம் காஞ்சிரும், அதே ஒரு குப்பையை நினச்சோம்னா சீக்கிரம் காயாது. அதனால் வரப்பில் சரிவில் நீங்கள் உரத்தை வச்சு அந்த அந்த வரப்பு நனையும் போது நீண்ட நாட்களுக்கு ஈரத்தை காத்துக்கிட்டே இருக்கும் அந்த உரம். அதனால் வரப்பில் வைக்கிற செடி வகைகளுக்கு அற்புதமாக நீண்ட நாட்களுக்கு ஈரமும் கிடைக்கும், மிக உயர்ந்த உரமும் கிடைக்கும். சாதாரண உரம் கூட மண்புழு உரமாக மிக உயர்ந்த உரமாக மாதிரி பயிர் வகைகளுக்கு கிடைக்கும், அதனால் அற்புதமான மகசூல் கிடைக்கும். ரெண்டாவது, சரிவை நம்ம உள்பக்கமாக வச்சுருக்கிறதுனால அந்த உரம் நனைஞ்சி எக்ஸஸாக வர்ற தண்ணி, உரத்தோடு கலந்து நனைஞ்சி வர்ற தண்ணி, உரத்தண்ணீர் வந்து நம்ம நிலத்துக்கே தான் வரும், அடுத்தவங்க நிலத்துக்கே போகாது. அதனால் முழுமையான பயன், பல ஆண்டுகளுக்கு, சில ஆண்டுகளுக்கு தொடர்ந்த பயன் கிடைக்கும் இந்த வரப்பில் சரிவில் வைக்கிற உரம். காய்கறிகளுக்கு நிரந்தரமான நனையும் போதெல்லாம் உரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், நிரந்தரமான உரமாக இருந்து பயன்படும். மிக உயர்ந்த மண்புழு உர தொழிற்சாலையாகவும் இந்த வரப்போட சரிவில் வைக்கிற உரம் மாறி வரப்பையே மண்புழு உர தொழிற்சாலையாக மாற்றி கொடுக்கும். இப்படி பல்வேறு வகைகளில், ரெண்டாவது, நம்ம வைக்கிற பயிர் வகையிலேருந்து கொட்டுற இலைத்தழைகள் வந்து நம்ம நிலத்துக்கு அழியாத தழை உரங்களை கொண்டு வந்து காலங்காலத்துக்கு சேர்த்துக்கிட்டே இருக்கும். சரிவில் இருக்கிற புல் செத்தாக கூட அந்த புல்லும் மக்கி போய் அழிஞ்சு போய் நம்ம வயலுக்கே தான் தானாக வரும். இது வந்து காலங்காலத்துக்கு நம்ம கற்பனை செய்ய முடியாத அளவுக்கான உரத்தை கொண்டு வந்து நிலத்துக்கு சேர்த்துக்கிட்டே இருக்கும். சரிவுங்கிறது செங்குத்தான கரையை விட சற்று நீளமாக இருக்கிறதுனால அதில் பரப்பளவு அதிகமாக இருக்கும். செங்குத்தான கரையில் வந்து அடியிலேருந்து மேல் வரைக்கும் புல் முளைக்கிறத விட சரிவில் முளைக்கிற புல் வந்து நல்ல சூரிய வெளிச்சத்தை சந்திக்கிறதுனால திடமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும், வயலில் நோக்கி களைகள் போகாது. இந்த சரிவில் இடப்பரப்பு அதிகமாக இருக்கிறதுனால நிறைய அந்த தழைகள் இலைகள் எல்லாம் உழுந்து நல்ல மடித்தல் ஏற்பட்டு அற்புதமான மடித்தல் உரம் தொடர்ந்து ஒரு உர தொழிற்சாலையாக நம்முடைய நிலம் மாறுவதற்கான வாய்ப்பு அது. நன்றி, வணக்கம்.